கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேதயஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 61 யயாதியின் சரித்திரம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்திலே பதவியை நிலைத்திருக்க வைக்கும் பலஸ்ருதியை கொடுக்கக்கூடிய இரண்டு கதைகளை பார்த்தோம். ரஜி மகாராஜாவனுடைய சரித்திரத்தையும் நஹுஷனுடைய கதையையும் பார்த்தோம். இந்த நஹுஷனுக்கு பல பிள்ளைகள் யதி யயாதி சம்யாதி ஆயாதி வியாதி கிருதி அப்படின்னு இவர்களுக்கு பெயர். அதுல யதி என்ற பிள்ளை பேருக்கு ஏத்த மாதிரி யதியாகவே வாழ்ந்தாராம். அவருக்கு இந்த உலக விஷயங்கள் எதிலேயும் ஆசை இல்லை, தபஸ் பண்ண கிளம்பி போயிட்டார். அதனால இரண்டாவது பிள்ளையான யயாதிக்கு முடிசூடினான் நஹுஷன். இந்த யயாதியும் ரொம்ப சந்தோஷமாக ராஜ்யத்தை ஆண்டு வந்திருந்தார். ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட போகும் பொழுது ஒரு குரல் கேட்டது யயாதிக்கு, ஒரு பெண்ணினுடைய குரல். இந்த குரல் எங்கேந்து வருது அப்படின்னு குரலை நோக்கி போனார். பார்த்தா ஒரு பாழும் கிணறு, அதுக்குள்ள ஒரு இளம் பெண் தவிச்சுட்டு இருக்கா, எப்படியாவது என்ன வெளியில தூக்கி விடணும், என்ன காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டினாள் யயாதிய பார்த்த உடனே. இப்படி கைய கொடுத்தார் கீழே யயாதி. அந்த பெண்ணும் இவருடைய கைய பிடிச்சு மேல ஏறி வந்துட்டா. மேல ஏறி வந்த பெண் என்ன சொன்னா யயாதிய பார்த்து, என் கையை நீர் பிடிச்சுட்டீர், அதனால என்ன கை பிடிக்க வேண்டும் அப்படின்னு விட்டா, என்ன நீரே விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆளாம். அம்மா நீ யாருன்னு கேட்டார் யயாதி. நான் தான் தேவயானி, சுக்ராச்சாரியருடைய பெண் அப்படின்னு சொன்னா இந்த பெண். சுக்ராச்சாரியர் அசுரர்களுக்கு குலகுரு, அவருடைய பெண் இந்த தேவயானி. ஒரு ரிஷியினுடைய புத்திரி. வந்திருக்கிறவர் மகாராஜா யயாதி க்ஷத்ரியர், இப்பேற்பட்டவர். இந்த பெண்மணிய எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு யோஜனை பண்ணினாராம். நானோ ராஜா, நீயோ பிராமண பெண், உன்ன நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, இது சாஸ்திரப்படி சரியா தவறான்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டார் மகாராஜா. அதெல்லாம் எங்க அப்பா சொல்லுவார் அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டா தேவயானி. தேவயானியினுடைய அப்பா சுக்ராச்சார் அவ மேல ரொம்ப ஆசை வச்சிருக்காராம். பெண்ணுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவார். அதனால அந்த காலத்துல க்ஷத்திரியன் பிராமண பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கறது தவறாதான் இருந்தது, இன்னைக்கும் அப்படிதான். அப்படி இருக்கும் பொழுது அதை ஒரு எக்ஸப்ஷனாக பரவாயில்லை இந்த விஷயத்துல, ஏன்னா ரட்சிச்சுட்டீர் நீர் என்னுடைய பெண்ண, அப்போ கைப்பிடிச்சுட்டீர், அதனால இப்ப கைப்பிடிக்கலாம் அப்படின்னு சமாதானம் சொல்லி சுக்ராச்சார் தேவயானிய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் யயாதிக்கு. யயாத்தியும் ரிஷிக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அவர் சொன்னதை ஏத்துண்டுட்டார். கல்யாணம் ஆயிடுத்து. கல்யாணமாகி இந்த பெண் தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போகணும், ராஜபவனத்துக்கு போகணும் தேவயானி. அப்போ தன்னுடைய அப்பா கிட்டக்க ஒரு விஷயம் கேட்டாள் தேவயானி. இந்த கல்யாணத்தை ரொம்ப சீரும் சிறப்புமா நடத்தி வச்சது யாருன்னு கேட்டா அசுர மகாராஜா. ஏன்னா இந்த அசுர மகாராஜா சுக்ராச்சாரியருக்கு பரமசிஷ்யம், அவர் என்ன சொன்னாலும் கேட்பான். அவருடைய பெண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ன உடனே தன் பெண்ணுக்கு கல்யாணம் போல கோலாகலமா நடத்தினாராம் அந்த கல்யாணத்தை. தேவயானி கேக்குறா, இந்த அசுர மகாராஜா இவ்வளவு நன்னா என் கல்யாணத்தை நடத்தினாரே, அவர்கிட்டக்க இன்னொரு விஷயம் நீங்க எனக்காக கேட்கணும் அப்பா அப்படின்னு சுக்ராச்சார பார்த்து கேக்குறா. என்ன கேட்கணும் தெரியுமோ, அசுர மகாராஜாவனுடைய பெண் ராஜகுமாரி ஷர்மிஷ்டை, அவளை எனக்கு வேலைக்காரியா கூட அனுப்பணும் அப்படின்னு கேட்டாளாம். ராஜகுமாரிய வேலைக்காரியா அனுப்புறதா? இது என்ன அநியாயம்? எதுக்காக இப்படி கேட்டா இந்த தேவயானி அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை உண்டு. ஒரு தடவை இந்த ஷர்மிஷ்டை, தேவயானி, அப்புறம் சில தோழிகள் எல்லாருமா சேர்ந்து நதியில தீர்த்தமாட போனார்களாம். ராஜகுமாரியான ஷர்மிஷ்டையும் ரிஷி புத்திரியான தேவயானியும் தோழிகளாதான் பழகறா, சேர்ந்து விளையாட போயிருக்கா, நதியில விஹரிக்க போயிருக்கா. அப்படி இருக்கும் பொழுது தண்ணியில எல்லாம் விளையாடிட்டு வந்துட்டு இந்த தேவயானி முதல்ல வெளியில வந்துட்டாளாம். வந்தவள் ஷர்மிஷ்டையினுடைய உடையை எடுத்து உடுத்தின்னுட்டா, அவளுடைய புடவை எடுத்து உடுத்தின்னுட்டா. அத பார்த்த ஷர்மிஷ்டை, என்னுடைய புடவை நீ எப்படி உடுத்திக்கலாம் அப்படின்னு கோபப்பட்டு கேட்டாளாம். அப்போ தேவயானி சொன்னா, நான் நீயும் தோழிகள் தானே, உன் புடவைய நான் உடுத்தின்டா, இப்ப என்ன போச்சு அப்படின்னு கேட்டுட்டா. அதெல்லாம் கிடையாது, நான் ராஜபுத்திரி, என்னுடைய புடவைய நீ எப்படி உடுத்திக்கலாம் அப்படின்னு இவளோட அவள் சண்டை போட, இந்த சண்டை முத்தி போய் அந்த சண்டையினுடைய முடிவுலதான் கடைசியில ஷர்மிஷ்டை தேவயானிய இந்த பாழும் கணத்துல தள்ளி விட்டுட்டு போயிட்டாளாம். எந்த கணத்திலேந்து யயாதி இவளை தூக்கி விட்டாரோ அந்த கணத்துக்குள்ள ஷர்மிஷ்டை இவளை தள்ளிட்டு போயிருக்கா. இந்த விஷயத்த மனசுல வச்சுண்டு ஷர்மிஷ்டைய பழிவாங்கணுங்கிறதுக்காக தேவயானி இவளை சீதனமா அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்க சொன்னாளாம் அவளுடைய பிதாவை. இந்த அசுர மகாராஜா இந்த விஷயத்த கேள்விப்பட்டான். அவனுக்கு இருக்கிற ஆச்சாரிய பக்தி அபாரம். ஆச்சாரிய புத்திரி ஆசைப்பட்டாளா, சரி நம்ம புத்திரிய வேலைக்காரியா அனுப்புவோம் அப்படின்னு பெரிய மனசோட அவன் ஷர்மிஷ்டைய பின்னாடி அனுப்பிச்சு வச்சுட்டான். சுக்ராச்சாரியர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்கிறவருக்கு ஆபத்து வரப்போறதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம பொண்ணு கொள்ளிக்கட்டையால தன்னுடைய தலையே சொரிஞ்சுன்றுத்து, பெரிய ஆபத்தை தானே தன் தல்ல வாங்கி போட்டுன்றுத்து அப்படின்னு தெரிஞ்சுட்டார். என்ன ஆபத்து? தேவயானி ரிஷி புத்திரியா ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு, ஷர்மிஷ்டையோ நல்ல நாகரீகம் தெரிஞ்ச ராஜபவனத்துல வளர்ந்த ராஜ புத்திரி, பேரழகி வேற. இப்பேற்பட்டவள் ஷர்மிஷ்டையோட கூட போனா ஒரு சமயம் இல்ல ஒரு சமயம் இந்த ராஜாவுக்கு ஷர்மிஷ்டை மேல ஆசை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு மெனக்கெட்டு மாப்பிளைய கூப்பிட்டு எச்சரிச்சு அனுப்பிச்சாராம். நீர் தேவயானிய பத்திரமா பாத்துக்கணும், அவளை கண் கலங்க விடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் வேற தொடர்பெல்லாம் வச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இப்படி அனுப்பிச்சவர் மனசுக்குள்ள பயந்துண்டுதான் இருக்கார். யயாதியும் தேவயானியோட கிளம்பி போனார். ரொம்ப சூட்சமா ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தினார். ஆனால் சுக்ராச்சாரியர் நினைச்ச ஆபத்து உண்மையாயிடுத்து. ஷர்மிஷ்டையான பேரழகி யயாதியினுடைய கண்ல பட அவள் மேல இவருக்கு ஆசை வர ரொம்ப சீக்கிரமே அவளையும் மனைவியாகவே வரிச்சுட்டார் யயாதி தேவயானிக்கு தெரியாம. இப்படி காட்டு பக்கத்துல ஒரு வீடு வச்சுட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு இருப்போம் ஷர்மிஷ்ட, வேலைக்கு வருவோம் போவோம், அப்புறம் யயாத்தியோட குடுத்தனம் நடத்தின்னு இருந்தா தேவயானிக்கு தெரியாம. கால பொழுதுல ரெண்டு பேருக்கும் புத்திரர்கள் பிறந்துவிட்டார்கள். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தின்படி தேவயானிக்கு இரண்டு புத்திரர்களும் ஷர்மிஷ்டைக்கு மூன்று புத்திரர்களும் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லுகிறார் மகரிஷி. யது துர்வசு அப்படின்னு ரெண்டு பிள்ளைகள் தேவயானிக்கு, துருஹ்யு அனு புரு அப்படின்னு மூன்று பிள்ளைகள் ஷர்மிஷ்டைக்கு. சில புராணங்களின்படி ரெண்டு பேருக்கும் நான்கு நான்கு பிள்ளைகள் பிறந்தன அப்படிங்கிற வரலாறுகளும் உண்டு. இப்படி இந்த பேதங்கள் எல்லாம் ஒரு கல்ப பேதத்துல நடந்திருக்கணும் அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு கல்பத்துல இந்த மாதிரி இருந்திருக்கும், இவளுக்கு ரெண்டு பிள்ளைகள், இவளுக்கு மூன்று பிள்ளைகள்னு. இன்னொரு கல்பத்துல ரெண்டு பேருக்கும் நான்கு நான்கு பிள்ளைகள் அப்படின்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம இத புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்படி இருக்க தேவயானிக்கு யது அப்படிங்கிறவன் பெரிய பிள்ளை, இந்த ஷர்மிஷ்டைக்கு புரு அப்படிங்கிறவன் கடைசி பிள்ளை. மூன்று பேருக்கும் பிள்ளை, ரெண்டு பேருக்கும் பிள்ளைகள் பிறந்தன. சௌக்கியமா ராஜா ரெண்டு பேரையும் சமாளிச்சுட்டு இருக்கான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் தேவயானி அழைச்சுண்டு காட்டுக்கு போகும் பொழுது யயாதி ஷர்மிஷ்டைய பார்க்க நேர்ந்தது. ஷர்மிஷ்டைய தனியா விசாரிக்க இப்படி போனான். இவா ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கிறத தேவயானி பார்த்துட்டான். யயாதி பிடிபட்டு விட்டான். அவ்வளவுதான், தேவயானி அழுதுண்டே அவ அப்பா கிட்டக போனா துருவ சுக்கராச்சாரியருக்கு பரம கோபம் வந்துடுச்சு. இத பார்த்த உடனே அவர் நினைச்ச ஆபத்து உண்மையாயிடுத்து. மாப்பிள்ளை கிட்டக்க சொல்லி வேற அனுப்பிச்சிருக்காரு, எந்த விதமான தப்புத்தண்டாவும் செய்யக்கூடாது, தேவயானியை ஏமாத்த கூடாதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது இப்படி இவர் பண்ணி விட்டார் அப்படின்ற உடனே கோபம் வந்து, இந்த இளத்தன்மை இருக்கிறதுனாலதான் உமக்கு இவ்வளவு தெனாவெட்டு, நான் சொல்லத்தையெல்லாம் மீறி இன்னொரு மனைவியை வச்சுட்டு இருக்கீர், இந்த இளப்பருவம் உமக்கு போய் நீர் கிழவனாக போவீர் அப்படின்னு சாபம் கொடுத்தார் சுக்ராச்சார் யயாதிக்கு. அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே தோலெல்லாம் சுருங்கி போச்சு, மயிரெல்லாம் வெள்ளையாயிடுத்து, குடுகுடுன்னு காலெல்லாம் ஆடுறது, கையில கோல் பிடிச்சுக்கலாம் போல் ஆயிட்டார். கிழப்பருவம் வந்துடுத்து யயாதிக்கு. யயாதி பார்த்தார், சுவாமி சுக்ராச்சாரியரே, நான் கிழவன் ஆயிட்டா கஷ்டம் யாருக்கு, உம்ம பெண்ணுக்கு தானே கஷ்டம், கிழவனோட குடுத்தனம் பண்ணணும் அப்படிங்கறது அவளுக்குன்னா பெரிய கஷ்டம், இப்படி இருக்கிறச்சே எனக்கு இப்படி சாபம் கொடுத்துட்டீரே அப்படின்னு கேட்டார். பார்த்தார் சுக்கராச்சாரியர், வாஸ்தவம் தான், ஆனால் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், அதை அப்படியே வாபஸ் வாங்க முடியாது, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், உன்னுடைய கிழப்பருவத்தை யாராவது வாங்கிண்டு அதுக்கு பதிலா அவளுடைய இளப்பருவத்தை, யுவாவான பருவத்தை உனக்கு கொடுத்தா நீ திருப்பி யுவாவாக ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாராம். யயாதி பார்த்தார், கிழத்தன்மையை வாங்கிக்கணும்னா யாரு வாங்கிப்பா, யாராவது தயாரா இருப்பாளா கிழத்தன்மையை வாங்கிக்கிறதுக்கு, யாரும் இருக்க மாட்டா. இருந்தாலும் இவ்வளவு பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கோமே, அவர்களை கேட்டு பார்ப்போம், ஒரு கால் அவர்கள் உபகாரம் பண்ணினா உண்டு அப்படின்னு நினைச்சுண்டு தன்னுடைய பெரிய பிள்ளையான யது கிட்டக்க போய் கேட்டாராம். யது மறுத்துட்டார், கிழத்தன்மையை வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். இவர் மறுத்த உடனே யயாதிக்கு கோபம், அப்பா சொல்லியும் கேட்காத பிள்ளை, பிள்ளையே இல்லை, பிள்ளைகள்ல பலவிதம் உண்டாம், அப்பா சொல்லாமலேயே அப்பா அவருடைய மனமறிஞ்சி இருக்கக்கூடிய பிள்ளை, உத்தமமான பிள்ளை, பீஷ்மர போல. அடுத்த ரகம் என்னன்னா அப்பா வாய விட்டு சொல்லி அதை கேட்பது, அவன் மத்தியமமான பிள்ளை, சாதாரணமான பிள்ளை. அடுத்தது அப்பா சொல்லி கேட்க மாட்டேன்னு வாய மூடின்னு இருக்கிற பிள்ளை, அதுக்கு மேல அப்பா சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு அதுக்கு எதிர்மாறா நடக்கிற பிள்ளை, அவன் அதமமானவன், பிள்ளையே இல்லை அப்படின்னு விட்டார்கள் சாஸ்திரத்துல. அப்பேற்பட்டவன் நீ, நீ பிள்ளையோட சமமே இல்ல, பிள்ளையோட சேர்த்தியே இல்ல, உனக்கு என் ராஜ்யத்துல பங்கும் இல்ல, இனி உன்னுடைய குலம் முழுக்க முடிசூடாத குலமாக ஆகும் அப்படின்னு சாபம் கொடுத்து விட்டார் யயாதி யதுக்கு. அடுத்த பிள்ளைகளை கேட்டு பார்த்தார் யயாதி, கிழப்பருவத்தை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். யார, துர்வசு அப்படிங்கிற பிள்ளைய, துருஹ்யு அப்படிங்கிற பிள்ளைய, அனு அப்படிங்கிற பிள்ளைய, எல்லாரும் மறுத்துட்டார்கள். அதனால உங்க யாருக்குமே முடிசூடுற தன்மை இனி இருக்காது, உங்க பிள்ளைகளுக்கும் இருக்காதுன்னு அவர்களுக்கும் அதே சாபம். கடைசியில இவருடைய பிள்ளையான புரு அப்படிங்கிறவன் மட்டும், அப்பா எது கொடுத்தாலும் மகா பிரசாதம் அப்படின்னு சொல்லி அந்த கிழட்டு தன்மையை வாங்கிண்டானாம். இவனுடைய இளத்தன்மை அந்த அப்பாவுக்கு போயிடுது. யயாதி யுவாவா ஆயிட்டான், அவனுடைய பிள்ளை புரு கிழவனாக ஆயிட்டான். யயாதி இப்ப ரெண்டு மனைவிகளோட சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கான். தேவயானி சர்மிஷ்டர் ரெண்டு பேரோடையும் பல ஆண்டுகள் சந்தோஷமா இருந்தான், ராஜ்யம் ஆண்டான். ஆயிரம் வருஷங்கள் ஆயிடுத்தாம் இப்படி. இந்த ஆயிரம் வருஷங்கள்ல நாட்கள் போக போக யயாதி என்ன நினைச்சான்னு கேட்டா, அனுபவிக்க அனுபவிக்க ஆசை குறையும் அப்படின்னு நினைச்சான். ரொம்ப இனிப்ப சாப்பிட்டுட்டோம்னா ஒரு சமயம் திகட்டி போயிடும் இல்லையா, அந்த மாதிரிதான் ஆசையும் அப்படின்னு நினைச்சிருந்தானாம் யயாதி. அப்படி அனுபவிக்க அனுபவிக்க எனக்கு ஆசை போயிடும், அந்த ஆசை போயிட்டா நான் திருப்பி இந்த இளப்பருவத்தை என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு கிழட்டு பருவத்தை வாங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆயிரம் ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஆசை அடங்கறதா தெரியல. ஆனால் இவனுக்கு விவேகம் வந்துடுச்சு, இப்படி அனுபவிச்சாலாம் ஆசை போகாது. நஜாது காமஹா காமா நாம் உபபோகேன சாம்யதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூயேவாபிவர்தே. ஆசை அப்படிங்கறது அனுபவிக்க அனுபவிக்க விருத்தி தான் அடையுமே தவிர அது குறையவே குறையாது அப்படின்னு சொன்னானாம் யயாதி. இது மட்டும் இல்ல, ஒருத்தன் வயசாக வயசாக அவனுடைய நகங்கள் மயிறு இதெல்லாம் ஜீர்ணமடையறது, அதெல்லாம் வெளுத்து போறது, மங்கி போறது, எல்லாம் மாறுது, எல்லாத்துக்கும் அழிவு காலம் அப்படிங்கறது கிட்டின்றே போறது வயசாக வயசாக. ஆனால் ஆசை மட்டும் வளர்ந்துட்டே போறது. எதுல இருக்கிற ஆசை அப்படின்னு கேட்டா தனத்துல இருக்கிற ஆசையும் உயிரில இருக்கிற ஆசையும் விருத்தி அடைஞ்சுண்டே போறது அப்படிங்கிறார். ஜீரியந்தி ஜீரியதா கேஷாஹா தந்தாஹா ஜீரியந்தி ஜீரியதா தனாஷா ஜீவிதாஷா ச ஜீரியதோபி ந ஜீரியதா. தனத்துல இருக்கிற ஆசையும் ஜீவன்ல இருக்கிற ஆசையும் என்னானாலும் ஜீரணத்தன்மை முதிர்ந்த தன்மை அடையறதில்லை. இந்த சரீரம்தான் முதிர்ந்த தன்மை அடையிறது, கேசங்கள் அடையிறது, நகங்கள் அடையிறது. ஆனால் ஆசைக்கு மட்டும் முதிர்ச்சியே கிடையாது. அதனால ஆசைய விடணும்னா என்ன பண்ணணும், எம்பெருமான தியானம் பண்ணி ஆசைய விடணும் அப்படிங்கிறார். இதுல மகரிஷி ரொம்ப அழகா சொல்றார், பிறவியிலிருந்தே விரக்தர்களா இருக்கிறவர்கள் ஆசைய பத்தி பேசறத காட்டிலும் ஆசைய நன்னா அனுபவிச்சவா இந்த மாதிரி உபதேசங்களை பண்றது ரொம்ப ரொம்ப உச்சிதம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவாள்லாம் பட்டு தெரிஞ்சின்னு இருக்கா. பட்டு தெரிஞ்சின்னு இருக்கிறவர்கள் உலகத்துக்கு சொன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றதுனால ரொம்ப பாவத்தோட சொல்லுவாளாம். ஆசைனா என்னன்னே தெரியாது பிறந்ததுலேருந்து அப்படிங்கிறவா ஆசை இன்மைய பத்தி பேசுறது என்ன பெரிய விஷயம், அவ ஆசைய அனுபவிச்சதே இல்லையே அப்படின்றுவாளாம் உலகத்தவர்கள். ஆனால் ஆசைய அனுபவிச்சு அதனால அடிபட்டு பேசக்கூடியவர்கள் பேசுற பேச்சு மிகவும் எடுபடும். அதனால யயாதியின் வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு அப்படின்னு சொல்றார் மகரிஷி. இப்படி ஆசையை ஒழிப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும். எம்பெருமான தியானம் பண்ணி அவன் மேல ஆசை வைத்தால் இந்த உலக இன்பங்கள்ல இருக்கிற ஆசைகள் தானே குறையும், குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி ஒரு நாள் அது அழியும் அப்படின்னு சொல்றார். இப்படியாக யயாதியும் உணர்ந்தான். உடனே போய் புரு கிட்டக்க 1000 வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் புரு கிட்டக்க போய் தன்னுடைய இளத்தன்மையை கொடுத்துட்டு கிழத்தன்மையை திருப்பி வாங்கினான். வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போய் எம்பெருமான தியானிச்சு நல்ல கதிக்கு போனான் அப்படிங்கறது யயாதியினுடைய சரித்திரம். யயாதி சரித்திரத்துக்கு அப்புறமா யதுவனுடைய சரித்திரத்தை பின்னாடி சில அத்தியாயங்கள் கழித்து சொல்லுவார் மகரிஷி. மேலே இருக்கக்கூடிய வரலாறுகளை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.